ஸ்ரீமன்னூதலரங்கநாதத்ராடப்தாத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதலலக்ஷ்மணாரத்ரார் சம்ப்ராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்ததசுதாலக்ஷ்யாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதலவாகதீசயமிடம் பக்த்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்ய பரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திராஹர்யம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்விருத்தி பர்யந்தாயதி ராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராரண பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. ஸ்ரீவிஷ்ணு சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணசரணம் பிரபத்யே. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் இன்று நாம் அனுபவிக்க இருக்கக்கூடிய பாசுரம் 23வது பாசுரம். இந்த பாசுரத்தில் தான் ஆண்டாள் நாச்சியார் தான் பிரார்த்தித்து வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் என்பதாக சாதிக்கின்றாள். யாரிடத்தில் பிரார்த்திக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேதஸ்வரூபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் லக்ஷ்மி நரசிம்மன் திருவடிவாரத்தில் பிரார்த்திக்கிறாள். நரசிம்மன் திருவடிவாரத்தில் தான் அவள் பிரார்த்திக்கிறாள் என்பதை யாரும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆராய்ந்து அருளக்கூடிய தெய்வமாக இருக்கிறான் பெருமாள். வந்த காரியத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை நரசிம்மனுக்கே உண்டு. வேதம், ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள், சமஸ்த யந்திர மந்திர தந்திர ஆழ்வார் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகள் அனைத்துமே ஒரு சிறப்பு கொண்ட எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றன அப்படின்னால் அவை எல்லாமே நரசிம்மன் திருவடிவாரத்தையே சேரும். அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவன் எம்பெருமான். அவனை பாடாத பாட்டெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கின்றார். கூடா இரணியனை கூறுகிறாள் மார்விடந்த ஓடா அடலறியை உம்பரார் கோமானை தோடார் நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டோமே. எதற்குமே கட்டுப்படாதவன், சர்வ அஸ்திரங்களையும் நிரசிக்கக்கூடியவன், சர்வ பூத பிரேத பிசாச்ச கணங்கள் சமஸ்த துர்தேவதைகள் துஷ்ட சித்தம் படைத்தவர்களை நிரசிக்கக்கூடியவன். நாம் அவன் திருவடிவாரத்திலே பிரார்த்தித்தால் ஓடோடி வருவான் என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய வார்த்தை. பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. தாபனிய ரகசியானாம் என்று சுவாமி தேசிகனும் நரசிம்மனை கொண்டாடுகிறார். நிசும்ப தாபனிய உபனிஷத்துல ஒரு வார்த்தை இருக்கு, வேத வாக்கியமே இது. ஸ்துஹிஸ்ருதம் கர்தசதம் யுவானம் மிருகம்ன பீமம் உபஹத்னு முக்ரம் மிருடா ஜரித்ரே சிம்மஸ்தவானஹா அன்யந்தே அஸ்மின்னு நிவபந்து சேனாஹா அப்படின்னு நிசிம்ம தாபனிய உபனிஷத் வாக்கியம். சிம்ம கர்ஜனை கர்ஜிக்கும், கர்ஜனையினால ஆங்காங்கு இருக்கும்படியான ஜீவகோட்டிகள் அதை கேட்டு மிரண்டு போவார்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். கர்த சதம் அப்படின்னா குகைக்குள்ளே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். யாருடைய குகைக்குள்ளே வேதம் சொல்லித்து ஸ்ரீபாஷ்யத்தில் பிரமிதாதிகரணம்னு ஒரு அதிகரணம் பிரம்மசூத்திரத்தில் சப்தாதேவ பிரமிதாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்குஷ்ட மாத்திர பிரமிதாகா மத்திய ஆத்மனி திஷ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே இருக்கக்கூடியவன். ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தியே என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய ஹிருதய குகைக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவன் நரசிம்மன். யுவானம், வேதம் சொல்றது யுவானம் அப்படின்னா இளமை மிக்கவன் அர்த்தம். ந மிருகம், அவன் மிருகம் கிடையாது. அவன் நரமும் கிடையாது, நரம் கலந்த சிம்மமாக இருக்கக்கூடியவன். எதற்காக நரசிம்மாவதாரம் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்றதுக்காகவா? இல்ல, பிரஹ்லாதனை ரட்சிப்பதற்காகவா? கிடையாது. எல்லா சமயங்களிலும் பிரஹ்லாதனை அவன் ரட்சித்துக் கொண்டுதான் இருந்தான். பின்னும் எதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தான்னா, வாக்கை காப்பாற்றுவதற்காக, பக்தனுடைய வாக்கியத்தை பரிபாலனம் பண்ணுவதற்காக. தூணினும் உளன் முன் சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான் என்று கம்பன் இந்த விஷயத்தை எல்லா இடத்திலுமே பரவியிருக்கிறான் எம்பெருமான் என்று சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக நரசிம்ம அவதாரத்தை ஏற்றுக்கொண்டான் பெருமாள். பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு நரசிம்மனுடைய சரித்திரத்தை சொல்லும்போது, பல ஸ்தோத்திரங்கள், பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணி செய்கின்றிருக்கு. அதே மாதிரி ஸ்தம்பைக வர்ஜம் அதுனாபி கருஷ நூலம் திரைலோக்கியமேத்ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் விதாத்தும் நிஜபுருத்திய பாஷித்தம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹா அதிர்ச்சியத அத்தியத்புத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல வேத வாக்கியங்கள், பல ஸ்மிருதி வாக்கியங்கள், பல இதிகாச புராண வாக்கியங்கள் எல்லாவற்றையும் பிரமாணமாக கொண்டு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் நரசிம்மனை ஸ்தோத்திரம் பண்றார். உடனே வந்து உபகாரம் பண்ணக்கூடியவனாக தெய்வம் அவன்தான் என்பதை விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினர் தவிர மற்றோர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் என்று ஆதிசங்கர பகவத் பாதாலும் அதை தெரிவித்திருக்கிறார். எல்லாரும் பொதுவா ஒரு வார்த்தை சொல்வா, அடித்த கை பிடித்த பெருமாள் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்வா. பக்தனாக இருந்தால் ரொம்ப அழகான திருக்கண்களை காண்பிக்கக்கூடியவன். ஷெட்ரார் என்று சொல்லப்பட்டா போலே விரோதிகளாக, ஆசிரித்த விரோதிகளாக இருந்தால் அவர்களுக்கு அவர்கள் பயந்து போகும்படியாக திருக்கண்களை காட்டக்கூடியவன். சதாபட்டல பீஷனேன்னு சொன்னோம் இல்லையா, நரலோக மனோபிராமம் அப்படின்னு கேட்கிறான். ருக்மணி பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை இது. பிடரி மயிரோட இருக்கக்கூடியவனை பார்த்தால் பயமா இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது ருக்மணி பிராட்டி இந்த விஷயத்தை சொல்கிறாள், நரலோக மனோபிராமம் அப்படின்னு. ரமணீயமான ரூபத்தை கொண்டவன் நரசிம்மன், அழகியான் தானே, அரியுருவன் தானே அப்படின்னு ஆழ்வாரும் சொல்லியிருக்கார். ரொம்ப அழகானவனவன். ராமாயணத்துல மாரீச்சனுடைய சகாயத்தை ராவணன் எதிர்பார்த்து கொண்டு மாரீச்சன் இடத்துல போறான். அவனுக்கு ஹிதோபதேசம் பண்றான் மாரீச்சன். அப்ப சொல்லும்போது சுலபாகா புருஷன் ராஜன் சததம் பிரியவாதினஹா அப்ரியஸ்ய து பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபஹா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த லோகத்துல பல பேர் ஹிதத்தை சொல்லுவார், ஹிதத்தை சொல்லக்கூடியவாள் ரொம்ப குறைவு. பிரியமான வார்த்தையை பேசிட்டு போயிடுவா. நான் ஹிதத்தை சொல்றேன், அவன் யார் தெரியுமா? சாட்சாத் நரசிம்மன். தஸ்யசா நரசிம்மஸ்ய சிம்மோஹரஸ் சிம்ம உரஹஸ்கஸ்ய பாமினி அப்படின்னு இருக்கு. நரம் கலந்த சிம்மமாக நரசிம்ம அவதாரனுடைய எடுத்தவனுடைய மடியில உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டி அவள். அவளை போய் அபகரிக்க முடியுமா? ஆகையினால இந்த பாசுரத்தின் மூலமாக நீ ஆண்டாள் நாச்சியார் நரசிம்மனை ஸ்தோத்திரம் செய்கிறாள் என்பதாக சொல்லிக்கொண்டு இதோட இந்த பாசுரார்த்தத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த பாசுரத்தை நாம் சொல்லிக்கொண்டே போனால் 10 நிமிஷத்தில் முடிக்கணுன்றது இல்லை, 10 மணி நேரம் கூட இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை நாம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட உயர்ந்ததான பாசுரம். அடியேன் சமயாபாவாத் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். பெரியோர்களுடைய உரையிலிருந்து இந்த பாசுரத்தினுடைய விளக்கத்தை, பலவிதமான விளக்கத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்து, கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.